குயில போடிச்சு கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம். மயில போடிச்சு கால ஓடச்சி ஆட சொல்லுகிற உலகம். குயில போடிச்சு கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம். மயில பூடிச்சு கால ஓடச்சி ஆட சொல்லுகிற உலகம். அது எப்படி பாடுமையா, அது எப்படி ஆடுமையா, ஓ குயில பூடிச்சு கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம். மயில பூடிச்சு கால ஓடச்சி ஆட சொல்லுகிற உலகம். ஆத்தாள நான் கேட்டு அறிஞ்சேனே பிறகு, ஆனாலும் பயன் என்ன அதுக்கு, வேறென்ன எல்லாமே நான் செஞ்ச பாவம், யார் மேலே எனக்கு என்ன கோபம். ஓல குடிசையில இந்த ஏழ பிறந்ததுக்கு வந்தது தண்டனையா, இது தெய்வத்தின் நிந்தனையா, இதயாரோடு சொல்ல. குயில பூடிச்சு கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம். மயில பூடிச்சு கால ஓடச்சி ஆட சொல்லுகிற உலகம். அது எப்படி பாடுமையா, அது எப்படி ஆடுமையா, ஓ பூடிச்சு கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம். மயில பூடிச்சு கால ஓடச்சி ஆட சொல்லுகிற உலகம். சொல்லக்கூடும் கண்ணீர குடம் கொண்டு வடிச்சாலும் கூட என்னாலும் அழியாமல் வாழும். யாரார்க்கு எதுவென்று விதி போடும் பாத, போனாலும் வந்தாலும் அதுதான். ஏழையம் வாசலுக்கு வந்தது பூங்குருவி, என்று இருந்தே போனது கை நழுவி, இதயாரோடு சொல்ல. குயில பூடிச்சு கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம். மயில பூடிச்சு கால ஓடச்சி ஆட சொல்லுகிற உலகம். அது எப்படி பாடுமையா, அது எப்படி ஆடுமையா, ஓ குயில பூடிச்சு கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம். மயில பூடிச்சு கால ஓடச்சி ஆட சொல்லுகிற உலகம்.